வந்தது யார் வந்தது உன் நெஞ்சிலே யார் வந்தது போர் வந்தது போர் வந்தது உள் நெஞ்சிலே போர் வந்தது பூ வந்தது கை வீசிடும் பூ வந்தது தீ வந்தது பூக்கண்களில் தீ வந்தது ஏன் வந்தது ஏன் வந்தது கண்ணோரமாய் வெப்பம் வெப்பம் பெண் வந்தது உன் சூழலில் சத்தம் சத்தம் மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை நீ முதல் அலை என்ன திண்மை என்ன வண்மை எந்த பெண்ணும் அதிசய விண்களம் போக போக புரிகின்ற போர்க்களம் ஒன்று செய் இப்போதே உள் நெஞ்சை உடைய செய் மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை என் முதல் அலை போக்களம் ஒன்று செய் இப்போதே உள்ளெஞ்சை உடைய செய்